ஜீவாசரங்க பரகால மணித்ரயாப்த லட்சணார்த்த ரக்ஷண யதித்த யுகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூத மனர்தேசீலம் கோபால தேசிகமுனிம் குருமாஸ்ரயாமஹா ஸ்ரீகிருஷ்ண பிரம்மச்சந்திரோத்தம குரு கருணாவாப்த சக்கராங்க பாஷ்யம் வைராக்ய சாரவாத்தோ வருத பதமுகே லக்ஷ்மணேன சுபாரம் ஸ்ரீ வாகீஷாத்த துரியம் கடரப்பு ஜகதாத்வேத சௌடாரிக பூர்த்தின் மோசனும் ஸ்ரீரங்கநாதம் கலிமதன குரும் பிரம்மச்சந்திரம் தயாமஹா நவிய ஸ்ரீரங்கநாதாத்யான் அத்யாத்ம கிரந்த போதகான் பூர்வாச்சாரியான் அகம் வந்தே பிரணம்ர மனசா சதா ஸ்ரீமான் வேங்கடநாதாத்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிராயப்பிரபதமே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்தம்மாம் உத்திஷ்டிகளும் உரை மூன்றின் மும்மூன்றும் சித்தமுணர தெளிவித்தார் முத்தி தரும் மூலமறையின் முடிசே மகிழ்வண்ணன் சீலம் அறிவார் சிலர். இன்னைக்கு சந்தமிகை தமிழ் மறையோன் அப்படிங்கறதான அந்த தலைப்புல ரகசிய கிரந்தங்கள்ல சுவாமி வேதாந்த தேசிகன் எடுத்து உதாகரிச்சுதான ஆழ்வார் சீசுக்திகளை அனுபவிச்சுன்னு வரும். அந்த ரீதியா போன வாரத்துல தத்துவ நவநீகம் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த தத்துவ நவநீகத்துல தத்துவமானது அசித்தத்துவம் சித்தத்துவம் ஈஸ்வர தத்துவம்னு மூணு விதமான தத்துவம் இருக்கு. அந்த அதுல ஈஸ்வர தத்துவத்தை என்ன பண்ணணும்னா நல்ல நெஞ்சை விடால் சுழகண்டா சுஞ்சும் நல்ல நெஞ்சே நெஞ்சமே நல்ல நல்ல உன்னைப்பட்டால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் மைந்தனை மணலால் மணபாலனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருடைய சீசு உக்திகள் அந்த இடத்துல சததம் விஷ்ணு அப்படிங்கறதான வாக்கியத்தை காமிச்சிருந்து சீமானான நாராயணன் சேதனா சேதனங்களுக்கு சுவாமியாய் போக்தா போக்யம் பிரேரிதான் இருக்கக்கூடியதான திருப்பூட்டியில பிரேரிதாவான சீமானான நாராயணனானவன் எப்போதும் தியானம் பண்ண தகுந்தவன் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வாருடையதான சீசுக்திகள் மூலமா சுவாமி எடுத்து காமிச்சார் போன ரகசியத்துல. இப்ப இந்த ரகசியத்துல அது தத்துவ நவநீதம். இந்த ரகசியத்துக்கு ரகசிய நவநீதம்னு பேரு. இந்த ரகசியத்துல மூணு ரகசியம் அஷ்டாட்சர திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம். இந்த மூணு ரகசியத்துக்குள்ள ஒரு ஒரு ரகசியத்திலையும் மூணு மூணு விஷயம் காமிக்கிறார். அப்ப இந்த தத்துவ நவநீதம்ங்கிறதுல நவங்கிற சப்தத்துக்கு ஒரு நவ கூட்டல் நீதம் நவநீதம் நவன்னா புதுசுன்னு அர்த்தம் நவன்னா ஒன்பதுன்னு ஒரு அர்த்தம் அப்படிங்கறதுனால இதுல ஒன்பது விஷயம் காமிக்கிறது சுவாமி தேசிகன். மூணு ரகசியங்கள் மூணு ரகசியங்கள்ல மூணு ஒரு ஒரு ரகசியத்துக்கும் திருமந்திரத்துல மூணு விஷயம் துவயத்துல மூணு விஷயம் சரம ஸ்லோகத்துல மூணு விஷயம் இப்படி ஒன்பது விஷயங்களை இந்த ஸ்லோக இந்த ரகசியத்துல சுவாமி தேசிகன் பிரதானமான ஒன்பது விஷயங்கள் காமிக்கிறார். அதனால இதுக்கு நவநீதம்ங்கிற திருநாமத்துல இருக்கு. நவநீதம்னா வெண்ணேன்னு அர்த்தம், அப்ப சாரபூதம்னு ஒரு அர்த்தம். நவ அப்படின்னா ஒன்பது விஷயங்களை கொண்டு வந்து நீதம்னா கொண்டு வரப்பட்டது அழைத்து வரப்பட்டது ஒன்பது விஷயங்களை கொண்டு வந்து காமிச்சதுனால இதுக்கு நவநீதம்னு பேரு. இல்லாட்டி நவநீதம்னா புதுசா காமிக்கிறார் ஒன்பது விஷயத்தினால நவன்னா புதுசான விஷயத்தை எடுத்து காமிக்கிறதுனால இதுக்கு நவநீதம்னு பேரு. இப்படி தத்துவ நவநீதம்ங்கிறதான இந்த ரகசிய கிரந்தத்தை காமிக்கிறார். அதுல முதல்ல திருமந்திரத்துல மூணு விஷயத்தை காமிக்கிறார். திருமந்திரத்தை என்ன காமிக்கிறதுனா சகல வேத சாரமான திருமந்திரத்தில மூன்று வாக்கியத்தில் அடைவே திருமந்திரமானது மூணு வாக்கியமா இருக்கு. பிரணவம் இது மூணு பதமா இருக்குன்னு சொல்லியிருக்கணும் சுவாமி தேசிகன். மூணு வாக்கியம்னு ஏன்னா இது பதம் இல்ல மூணு வாக்கியம் ஒன்னு ஒரு ஒரு வாக்கியம் ஒன்னு முதல்ல பிரணவம் ஒரு வாக்கியம். ஏன்னா வாக்கியம்னா எல்லாம் இருக்கணும் என்னென்ன வேணும் அதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கணும் இது ஒவ்வொன்றிலையும் இருக்குன்னு காமிக்கப்படும். ஆய ஏவ அப்படின்னு பிரணவமும் நமம சியாம் அப்படின்னா நமம அப்படின்னா சுவாதந்திரியம்னு ரெண்டாவது நமசும் நாராயணாய சியாம்னு மூணாவது வாக்கியமும் இருக்கு. அதனால இப்படி மூணு வாக்கியமான திருமந்திரத்துல அதுல அடைவே பிரணவத்தினால என்ன காமிக்கிறார் ஸ்வரூப சமர்ப்பணம் காமிக்கிறார். நமஹாங்கிற கருத்தினாலே பரசமர்ப்பணம் காமிக்கிறார். அதுக்கு மேல நாராயணாய அப்படிங்கறத பல சமர்ப்பணம். அப்ப ஸ்வரூப சமர்ப்பணம், உபாய ஸ்வரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மூணு சமர்ப்பணத்தை இந்த திருமந்திரம் காமிக்கிறதுன்னு காமிச்சார். ஸ்வரூப சமர்ப்பணமும் பர சமர்ப்பணமும் பல சமர்ப்பணமும் அனுசந்தேகம். அது எங்க நேயர்கள் இங்க ஸ்வரூப சமர்ப்பணம்னா என்ன அப்படின்னா, இன்னுடைய இந்த சேதன ஸ்வரூபமானது பகவத் அதீனம்னு அனுசந்தானம் என்றது. சர்வோபாதி விநிர்முக்தம் கேத்ரஜம் பிரம்மணிஞ்சேத் என்கிறபடியே வபுராதிகளில் வேறுபட்டு ஞானானந்த ஸ்வரூபனாய், ஞானானந்த குணகனாய், ஸ்வயம் பிரகாசனாய், சுஸ்மை பாசமானனாய், ஹனுவாய், நான் சர்வ ஜெகதேக காரணபூதனான சர்வரட்சகனாய், சர்வசேஷியான சிவபதியை பற்ற. எப்படிப்பட்ட சொரூபம்னா, என்னுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, அந்த சொரூபமானது பகவானுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அனுசந்தானம் பண்றதுக்கு தான் சுரூப சமர்ப்பணம்னு பேரு. அதனால என்ன பண்ணார், சர்வோபாதி விநிர்முக்தம். சர்வோபாதி விநிர்முக்தம்னா இந்த தேக இந்திரிய மன பிராண தீப்யா அந்யஹா அனன்ய சாதனஹான்னு ஆள வந்தார் தம்பி சித்தியில சாதிச்சாரு. அது மாதிரி சரீராதிகளாலே, சரீரம் இந்திரியம் முதலி மனசு முதலியவைகளாலே வேறுபட்டவனா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவானது வபுராதிகளில் வேறுபட்டு சரீரங்களாலே வேறுபட்டு ஞானானந்த ஸ்வரூபனாய், ஞானம் ஆனந்தம் அப்படிங்கிறது அவனுக்கு சொரூபம். ஞானானந்த குணகனாய், தர்மபுத ஞானத்தை உடையவனா இருக்கிறதுனால ஞானானந்த ஸ்வரூபன், ஞானானந்த குணகன், சொத்மை ஸ்வயமேவ பாசமான பிரத்யக்தம் இருக்கிறதுனால தனக்கு தானே ஒழுகக்கூடியதான தன்மை அணுவா இருக்கான். இப்படிப்பட்ட நான் அப்ப எப்படி எவ்வளவு விஷயம், ஞானானந்த ஸ்வரூபன், ஞானானந்த குணகன், அதுக்கு மேல ஞானானந்த குணகன், சொத்மை பாசம் ஸ்வயமேவ பாசமானத்தன் பாசமானன் அணு, இப்படி நாலாகாரத்தோட கூடிய இருக்கக்கூடிய நான் யாருக்கு தாசபூதன், சர்வ ஜெகதேக காரணபூதனாய், சர்வரட்சகனாய், சர்வசேஷியான சிவபதியை பற்றா. சர்வேஸ்வரனை பார்க்கறதே அவன் விஷயத்துக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், நானும் உனக்கு பழவழியே தன்னபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ என்கிறபடியே நித்திய தரூபாதிக சேஷபூதன் என்று அனுசந்திக்கை. இப்படி நான் எம்பெருமானுக்கு நித்திய சேஷபூதன் அனுசந்தானம் பண்றதுக்கு இதுக்குதான் சொரூப சமர்ப்பணம்னு பேர். இதுக்கு ஆழ்வார் சாதிச்சதான திருப்பல்லாண்டுல ஆழ்வார் சாதிச்சார். என்ன சாதிச்சார், நானும் உனக்கு பழவடியேன் அல்லொழ பொண்ணுமெல்லா அணிகோட்டியர்மோன் அபிமானதும் தன் செல்வனை போல திருமாலே, நானும் உனக்கு பழவடியேன். இது தாசபூதாகா சுதஸ்தர்வே காத்மான பரமாத்மனா அதோ அகமபி தாசே தாசா இது வந்துவாமியம் மந்திரராஜ பதஸ்தோத்திரத்தில் நான் சிவன் சொன்னதாக சுவாமி தேசியன் இந்த ரகசியங்கள் எடுக்கிறார். அது மாதிரி எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள், அதனால நானும் தாசபூத்தர். அந்த செல்வ நம்பி தேவதைக்கு எப்படி தாசபூத்தனோ அது மாதிரிதான் அடியேனும் நான் தேவதைக்கு தாசபூத்தன். நானும் புது தாசபூத்தன் நினைச்சுக்க வேண்டாம், நான் வந்து தேவதைக்கு பழவடியேன். என்னைக்கோ அனாதி சித்தமா என்னைக்கு இந்த தத்துவங்கள் உண்டாச்சோ அன்னிலிருந்து தேவதைக்கு தேவ சுவாமியா இருக்கு அடியும் தாசனா இருக்கேன்னு அழுவார் பெரியாழ்வார் அனுசந்தானம் பண்றது. நானும் உனக்கு என அபிமானதுங்கன் செல்வனை போல, அந்த செல்வன் நம்பிய போல நானும் உனக்கு பழவடியேன் அடியன் தேவதைக்கு. பிராச்சீன காலம் தொட்டு என்னைக்கு இந்த ஜீவ தத்துவம் உண்டாச்சோ அப்படின்னா அனாதியா தேவதைக்கு நான் அடிமை தாசபூஷனே அப்படின்னு அனுசந்தானம் பண்றது இருக்கு இல்லையா. இதுதான் ஏற்கனவே கீழே சொல்லிட்டார், கண்ணபுரம் ஒன்றுடையாருக்கு அடியேன் மற்றையோருக்கு உரியேனோ அப்படின்னு பிரணவத்துல காமிச்ச விஷயம் இது. இப்ப பிரணவத்துல ஏவங்கிற அர்த்தம் மற்றவருக்கு உரியனுங்கிறது காமிச்ச, இது நானும் உனக்கு பழவடியேங்கிறது மகார ஜீவசப்த ஜீவ வாச்சியத்தை சொன்னது. இந்த ஜீவனானவன் எம்பெருமானுக்கு பழவடியான், அப்போ எம்பெருமானுக்கு பிராச்சீன அனாதியான தாசபூதன் என்றும், இன்னொருத்தனுக்கு தாசபூதன் இல்லைன்னு ரெண்டு விஷயத்த பணவன் காமிக்கிறது. எம்பெருமானுக்கு இவன் தாசபூதன், மிச்ச பேருக்கு இவன் தாசபூதன் அல்லன் அப்படிங்கிறத காமிக்கிறது. எம்பெருமானுக்கு இவன் தாசபூதன் காமிக்கிறது பழவடைய, நானும் உனக்கு பழவடையேங்கிற ஆழ்வார் பெரியாழ்வார் செய்து நான் இவன் இன்னொருத்தனுக்கு தாசபூதன் அல்லங்கிறதுக்கு திருவங்கை ஆழ்வாருடையதான செய்துக்தியான கண்ணபுரம் ஒன்றுடையாருக்கு அறிய மற்றையோருக்கு உரியனோங்கிறதான செய்துக்தி காட்டி கொடுக்கறதுன்னு காமிச்சார். இப்படி திருமந்திரத்துல ஸ்வரூப சமர்ப்பணத்தை சொல்றது இந்த சேதன ஸ்வரூபமானது பகவானுக்கே தாசபூதனா இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கப்படும். அதுக்கு மேல இருக்கிறது என்ன அப்படின்னா பரசமர்ப்பணமாவது. பரசமர்ப்பணம் என்ன? புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே, புகழொன்றில்லா அடியேன், எனக்கு எந்த புகழும் இல்ல, எனக்கு அதடிக்கன், அதனால தேவரே இருப்பது தேவரையரை அடியேன் பரமாக ஏத்துண்டு ஞான கைதா கால கழிவு செய்யறேன்னு ஆழ்வார் கேட்டாரு. அதனால என்ன, எனக்கு கால கழிவு செய்யாது, என்னுடைய பரத்தை சீகரிக்கணும்னு பிரார்த்திக்கிறதற்கு அது தேவரையருடைய பரம், என்ன ரட்சிக்க வேண்டியதான பரமானது தேவரையரோடது, அப்படி தேவரையர் ஏறிட்டுக்கணும் அடியேனது இல்லைன்னு சமர்ப்பிக்கிறதுக்கு இதுக்கு பர சமர்ப்பணம்னு பேரு. இதுக்கு அகலகல்லே நிறைய மன்னன் புகழும் இல்லா அடியேன் அப்படிங்கிற இதுல காமிச்ச. அதுக்கு மேல ஆறாம் அன்பில் அடியேன் உன் அடியேனுக்கு அப்படின்னு அதுக்கு மேல பல சமர்ப்பணமானது என்ன, என்னுடையதான அயோக்கியத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது, ஆனா தேவரையருடைய சகலமான இந்த முண்டொடிகள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதிர் கண்டொழிந்தேன்னு ஆழ்வார் காமிக்கா போல பெரிய பிராட்டியாரோட கூடு இருக்கக்கூடியதான அந்த அத்தியில எனக்கு கைங்கரியம் பண்ணணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தொழிகுழல் அருவி திருவேந்தடத்து எழுகழோது எந்த தந்த தந்தைக்கு. ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்னு நாராயணாயை வசியாமனு அங்க அர்த்தம் அந்த ஏவகாரம் போட்டு காமிச்சிருக்க. இப்ப நாராயணனின் பொருட்டே நான் இருக்கேன், நாராயணன் பொருட்டே நான், அவனுடைய கைங்கரியமே எனக்கு பரம பிரயோஜனம் இருக்கும் இல்லையோ, இதுதான் பல பல சமர்ப்பணத்தை காமிச்சேன். இப்படி சொரூப உபாய பல சமர்ப்பணத்தை திருமந்திரம் காமிக்கிறது. அதுக்கு மேல இப்படி சேகசேகி பாவத்துக்கு இருவரையும் உறவாக்கி, அப்ப இந்த திருமந்திரம் என்ன பண்ணிட்டு சேகசேகி பாவத்தை தெளிவா காமிச்சது. சொரூப பர பல சமர்ப்பணாதிகளாலே இவன் சுவாமி சேஷியான சீமானான நாராயணன், சேஷனான இந்த ஜீவன், ரெண்டு பேருக்கும் உள்ளதான உறவாக்கி கொடுக்கறது திருமந்திரம், ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த திருமந்திரம். அது மாதிரி உறவாக்கி சேஷசேஷி கிருத்தியத்தால இருவரையும் வணக்கி. அப்ப சேஷகிருத்தியம் சேஷி கிருத்தியம், சேஷகிருத்தியம் என்ன, நாராயணாய தியாம்னு எம்பெருமானுக்காகவே இருத்தல் சேஷகிருத்தியம், அவனுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கறது சேஷி கிருத்தியம், இருவரையும் வணக்கி. சேஷசேஷி பலத்தாலே இருவரையும் ஏகரசராக்கிறது நாராயணாய சியாம், நாம சேஷசேஷி கிருத்தியம் நம சப்தத்தினால, சேஷசேஷி ஏகரசங்கிறது நாராயண சப்தத்தினால ஆக்கிறது திருமந்திரம்னு காமிச்சார். இப்படி பூனை ஆக்கினதுக்கு அப்புறம் திருமந்திரம் இதுல சரீர சாரீரக கிரமத்தாலே தோற்றினதான பலதத்துவம் பரமஹிதம் பரமபுருஷா. அப்ப இதுல மூணு விஷயம், சாரீரக கிரமத்துலனா சாரீரக சாஸ்திரம் அர்த்தம், வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த திருமந்திரத்துல மூணு விஷயம் காமிக்கப்பட்டது என்னன்னா பரதத்துவம் பரமஹிதம் பரம புருஷார்த்தம். பரதத்துவம்ங்கிறது பிரணவத்துல காமிக்கிறது, பிரணவத்துல பரதத்துவம் அகாரத்தினால காரணத்துவம் அதுல அத்தியாதி ரட்சகத்துவம் தான் காமிக்கிறதுனால பரதத்துவம் காமிக்கப்பட்டது. பரமஹிதம்ங்கிறது நமஹா நாமமா சியாம்ங்கிறதுனாலே பரண்யாசம்ங்கிறதான சரணாகதிங்கிறதான அந்த பரமஹிதத்தை காமிக்கிறது. பரம புருஷார்த்தம்ங்கிறது நாராயண நாராயண சப்தம் காமிக்கிறது. இது பரதத்த பர பரமஹித பரம புருஷார்த்தம் இது மூணும் அங்க சொரூப பர பல சமர்ப்பண ரூபமா காமிச்ச விஷயத்த அதுக்குள்ள சொல்லப்பட்டதான பரதத்த பரமஹித பரம புருஷார்த்தத்தை துவயம் விசதீகரணம் பண்ணுது. அஷ்டாட்சரத்துல இருந்து துவயமானது இந்த அர்த்த விசேஷங்கள் எடுத்து விசதீகரணம் பண்றதுக்காக காமிக்கிறது. அதனால இந்த துவயத்துல மூணு விஷயம் காமிக்கப்படும், ஒன்னு உபாய விசேஷம், ரெண்டாவது புருஷார்த்த விசேஷம், மூணாவது விரோதி நிவர்த்தி விசேஷம். இந்த மூணு விஷயம் இங்க காட்டப்பட்டது. அப்ப உபாய விசேஷம் என்ன, அதுக்கு மேல உபேய விசேஷம் என்ன, அதுக்கு மேல நிவர்த்தி விரோத நிவர்த்தி விசேஷம் என்ன, மூணு விஷயம் தான் துவயம் காட்டுறது. அதுல உபாய விசேஷம் பூர்வகண்டம் காமிக்கிறது, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபஞ்சே அப்படிங்கிறது உபாய விசேஷம். உபேய விசேஷம் ஸ்ரீமதே நாராயணாயங்கிறது, விரோதி நிவர்த்தி விசேஷம் நமஹாங்கிற சப்தம், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபஞ்சே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, நல்ல நமஹாங்கிறது கடைசியில இருக்கு துவயத்துல. அது எப்படின்னு காமிச்சார். இதுல இந்த உபாய விசேஷம் எது அப்படின்னா, பெருமாள் பிராட்டியோட இருக்கக்கூடியதான அந்த அவஸ்தா விசேஷம் இருக்கு, பிராட்டியை விட்டு ஒரு க்ஷணம் பிரியாத பிராட்டி விசிஷ்டனாகவே பிராட்டியை உபலட்சணமா சொல்றது அகாத்திரியம், பிராட்டிய ஒரு இடத்துல உபலட்சணமாயும் ஒரு இடத்துல பிராட்டிய விசேஷனமாயும் பூர்வகண்டத்துல உபலட்சணமாயும் உத்தரகண்டத்துல விசேஷனமாயும் சொல்லக்கூடிய ஏகதேசியாருடைய பட்சத்தை வந்து பட்சமானது ஆழ்வாருடையதான திருவுள்ளத்துக்கு விரோதம் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே தேசியன் இந்த சீசூக்தியெல்லாம் எடுத்து அனுசந்தானம் பண்ற. அதுல உபாய விசேஷம்னா என்ன அப்படின்னா, பெருமாள் பிராட்டியோட இருக்க சேர்ந்து இருக்கான் உபாயம் அனுஷ்டானம் பண்றதே. இது எங்க தெரியுதுன்னா, அகரகல்ல நிறையமன் மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகராய் உலகம் ஒன்றுடையாள் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனைக்க நங்கள் விரும்பும் திருவேல் தரத்தானே அகரந்தொருள்ளாடியேன் முன்னாடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கறதுனால இந்த உபாய விசேஷமானது என்னைக்கும் பிராட்டி விசிஷ்டமாகவே இருக்கு அப்படிங்கறத, இந்த உபாயத்திலையும் பிராட்டிக்கு விசேஷனம் தான், பகவானுக்கு விசேஷனமா தான் உபாய விசேஷம் பிராட்டி இருக்காங்கிறத அந்த திருவாய்மொழி சீசூக்தியால சுவாமி தேசியன் உபவாதனம் பண்ணார். அதுக்கு மேல புருஷார்த்த விசேஷம்ங்கிறது ஸ்ரீமதே நாராயணாயா அப்படிங்கிறது புருஷார்த்த விசேஷம். அந்த புருஷார்த்த விசேஷத்தை எடுத்து காமிக்கிறது தன்னுடைய ஸ்வரூபம், நான் இந்த புருஷார்த்தம் இப்படிப்பட்ட உதந்த புருஷார்த்தம் இருக்கிறது, நாம் அல்பமான இந்த இந்திரிய வியாபாரங்களால இந்த இந்திரிய வியாபாரங்கள் இந்த சுகங்கள் இந்த சரீரகதமான சுகங்கள் ஆத்மாவலோகனாதி சுகங்கள் இதெல்லாம் சுகம் சுகம் பிரமிச்சிருந்தோமே எதுனா பெருமாளோட பிராட்டியோட பெருமாளை அனுபவிக்கிறது தான் பரமசுகம்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க, அதுக்குதான் புருஷார்த்த விசேஷம். அதனால தன்னுடைய சுரூபத்தை முதல்ல சொன்னால் கண்டு கேட்டு மோந்துண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெருவறிய அளவில்லா சிற்றின்பம் கண்டு கேட்டு மோந்துண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம். இந்திரியங்களாலே இவனுக்கு ஏற்படக்கூடியதான ஞானம் ஆத்மாவலோகன பரியந்தமான ஞானம் இருக்க அளவில்லா சிற்றின்பம், இதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்ற ஒன்றொழியால் திருமகளும் நீயுமே நிலா நற்ப கண்ட சற்று கண்டொழிந்தேன் அடைந்தேனும் திருவடியே. இதுதான் புருஷார்த்தம். பெரிய பிராட்டியாரோட இருக்கக்கூடிய அந்த இருப்பில கைங்கரியம் பண்றது புருஷார்த்தம்னு சொன்னார். அதுக்கு மேல விரோதி நிவர்த்தி. இந்த புருஷார்த்தத்துக்கு விரோதி என்னன்னா, இந்த புருஷார்த்தத்தினுடையதான இந்த பகவத அனுபவம் ஆகிற புருஷார்த்தத்தினுடையதான பலனும் தேவரீரின் பொருட்டே ஆக கடவுது எனக்கு இல்ல அப்படின்னு அனுசந்தானம் பண்றது. மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலந்ததா நமம ஸ்ரீபதி ரேவேதி அப்படின்னு காமிச்சாரு. இப்படி எதுவும் எம்பெருமான் பொருட்டே சமாக கடவுதுன்னு சொல்லி இருக்கிறதையா, அதுதான் விரோதி நிவர்த்தி. அந்த விரோதி நிவர்த்தி விசேஷங்கள் அதுதான் துவயத்துல கடைசியில நமஹாங்கிற சப்தம் இருக்கு. அந்த நமசப்தார்த்தம் என்ன சொல்றது அப்படின்னா, தனக்கே யாக எனக்கே கவள்ளும் ஈதே எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என் மனக்கே வந்து இடைவீடின் நிமன்னி தனக்கேயாக என்னை கொள்ளும் ஈது. அப்ப தனக்கே எனக்காக என்ன கொள்ள என்ன சுவீகரிக்க கூடாது, தேவரையிற்காக என்னை சுவீகரிக்கணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு இதுக்கு தான் என்ன விரோதி நிவர்த்தி விசேஷம்னு பேர். எனக்கே ஆட்சி எக்காலத்தும் என்ன என்ன சொல்லணும், முகப்பே பூவி பணிகொள்ளாயினர் நீ எனக்கே கைங்கரியம் பண்ணணும். பெருமாள் வைகுண்டத்துல சொல்றாராம், என் மனக்கே வந்து இடவீடின் மன்னி தனக்கேயாக என கொள்ளும் ஈது. உன்னுடைய கைங்கரியத்தின் பொருட்டு நீயே தன்னைத்தான் பாடுவியாது இன்று நன்குடன் வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வண்டி விபாடமின் வைகுண்டநாதன் சொன்னாரு. இப்படி தனக்கே தன்னை ஆக்கி கொள்றதுக்கு இருக்க இதுதான் என்னன்னு பேரு விரோதி நிவர்த்தி விசேஷனம்னு பேர். எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பு அப்படின்னு இந்த விரோதி நிவர்த்தி விசேஷனத்தை பேசினார். இப்படி துயமானது என்னென்ன காமிச்சது அப்படின்னா, இது புருஷார்த்த விசேஷமானது. அதுக்கு மேல வந்து உபாய விசேஷம் பூர்வகண்டத்திலையும் புருஷார்த்த விசேஷம் உத்தரகண்டத்திலையும் விரோதி நிவர்த்தி விசேஷமானது மேலும் மூணாவது வாக்கியமான நமசப்தார்த்தமாகவும் காமிக்கப்பட்டது அப்படின்னு இதுல ரெண்டாவது ரகசியத்துல இருக்கக்கூடியதான மூணு விஷயத்தை காமிச்சு. இப்ப ஆறு விஷயம் சொல்லியாச்சு. இனிமே மூணாவது என்னன்னா, இந்த இந்த துவயத்துல சொல்லப்பட்டதான அனுஷ்டேயமா காட்டப்பட்டதான இந்த சரணாகதியை விதிக்க கூடியதான வாக்கியமானது எது என்ன சரமஸ்லோகம். இந்த சரமஸ்லோகம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, இதுவுமே மூணு பிரிச்சு இருக்கு. என்னன்னா அதிகார கிருத்தியம் சரண்ய கிருத்தியம் கிருத்த கிருத்தியம் அப்படின்னு உத்தர கிருத்தியம் அப்படின்னு மூணு விஷயங்கள் சொன்னது. அதிகார கிருத்தியம்னா இந்த சரணாகதி பண்றவன் பண்ணக்கூடியவன் பண்ண வேண்டியதை சொல்றது பூர்வ கண்டம். அதுக்கு அதிகார கிருத்தியம் சேதன கிருத்தியம்னு பேர். அந்த கிருத்தோபாயம் விஷயத்துல ஈஸ்வரன் பண்றத சொல்றது ரெண்டாவது சரண்ய கிருத்தியம், பகவான் இவனுக்கு என்ன பண்றான்னு சொல்றது. இந்த பகவான் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவன் எப்படி உத்தர கிருத்தியத்துல இருப்பான்னு சொல்றது மூணாவது. அதுதான் சர்வதர்மான் பிரதிச்சு மாமேகம் சரணம் ரஜ அப்படிங்கிறது அதிகார கிருத்தியம். அகன்பா சர்வ பாப்பேப்பியோ மோட்ச ஈஷியாமி அப்படிங்கிறது சரண்ய கிருத்தியம். மாசுகா அப்படிங்கிறது இவனுடைய உத்தர கிருத்தியம். இப்படி மூணு கிருத்தியங்களை சொன்னார். என்ன அதிகார கிருத்தியம், கிருத கிருத்தியம், அதிகார கிருத்தியம், சரண்ய கிருத்தியம், உத்தர கிருத்தியம். இதுல இந்த அதிகார கிருத்தியம்னா என்னன்னா எவ்வளவோ விஷயங்கள் லோகத்துல இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நான் எம்பெருமான் இடத்துல போய் சரணாகதி பண்ணணும். மாம் ஏகம் சரணம் ரஜ, வேற உபாயாந்திரங்கள்லாம் போய் அலையாத சரணாகதியை தவிர நமக்கு வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு அனுசந்தானம் பண்றது இருக்கு இல்லையா, அந்த சொரூபத்தோட போய் நீர் என்ன ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கிறது இருக்கு. இதுக்குதான் என்னன்னு பேரு அதிகாரி கிருத்தியம்னு பேரு. அதான் ஆழ்வார் இதுல திருமாலையில காமிச்சார், மேம்பொருள் போகப்பட்டு மெய்மையை மிக உணர்ந்து பாம்பரை சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தருக்கி காம்பர தலைகிறைத்து நின் தலைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் அரங்கமா சூழ போலும் சூழ்புணல் அரங்கத்தானே. சோம்பரை உகத்தி போலும், எப்படிப்பட்ட சோம்பரையினர், வாழும் சோம்பரை உகத்தி போலும், சோம்பரை உகத்தி போலும். சோம்பேறியா இருக்கிறவன தான் ரங்கநாதனுக்கு பிடிக்கும், ஏன்னா அவரும் படுத்துருக்கார், ஊர்ல இருக்கிறவங்களும் படுத்துட்டே இருக்கணும்னு நினைப்பாரோ அப்படின்னு கேட்க வேண்டாம். அழுவார் போட்டார் முன்னாடி பதம் போட்டார், வாழும் சோம்பர் அதுபால்லாம் வெறும்ன படுத்துருக்கவன் வாழாவெட்டி சோம்பர். இவன் வாழும் சோம்பர், என்ன வாழும் சோம்பர்னா உபாயாந்திரங்கள்லாம் கை வைக்காத சரணாகதிங்கிற உபாயத்தை பண்ணக்கூடியவர்கள். அப்ப பக்தியோகாதிகள்லாம் கை வைக்காத சரணாகதியில கை வச்சு எம்பெருமானுக்கு பிரியமான இந்த சரணாகதியை பண்ணவர்களை பெருமாள் வாழும் சோம்பர்னு ஆழ்வார் காமிச்சார். வாழும் சோம்பரை உகர்த்தி போலும் சூழ்குணம் அரங்கத்தானே. அதுதான் சிவநாராயணுக்கு முதல்ல சர்வதர்மான் பரித்திய மாமேகம் சரணம் பிரஜ அப்படிங்கிற பிரஜ கர்த்தார்த்தத்தை காமிச்சார். மேம்பொருள் இத்தியாசம் சரி அப்படி இருக்கிட்டு இப்படி சரணாகதி பண்ணிட்டு பெருமாளிடத்துல பிரார்த்திக்கணும். மூலம் என்ன நீர் ரட்சிக்க, நான் சரணாகதி பண்றேன், நீர் என்ன ரட்சிக்கணும் அப்படிங்கறத மேல திருவருத்த திருச்செந்தபுரத்துல காமிச்சார். விடை குளங்கள் ஏழடத்தார் கடிக்கலந்த தோல்புணந்த காளியாய வேற நீர் படைத்ததைத்து அதிர் கடந்து முன்கடைந்த நின்றனக்கு அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே. நீ எவ்வேறுபட்ட காரியங்களை பண்ணிருக்க, விடை குளங்கள் ஏழடர்த்து சத்த ரிஷபங்களை மறுச்சு அந்த நப்பின் பிராட்டிக்காக ஏழு ரிஷபங்களை ஏழு காளைகளை அடக்கினார். வெந்நிவேர்கன் மாதலார் அந்த ஸ்ரீகளுடைய அந்த கோபஸ்திரீகளுடைய இதுக்காக அந்த சத்த ரிஷபங்களை அடக்கினார். கடிக்கணந்த தோல் புணர்ந்த காளியாய, இப்படி ஒரு ஒரு ரிஷபம் போல காரேறு போல இருக்கக்கூடிய கிருஷ்ணனே, நீ ஒரு நாளைக்கு சமுத்திரத்தை அடைச்சு கடைச்சு எல்லாம் படைச்சு அடைச்சு எல்லாம் பண்ணி இதெல்லாம் என்னதுக்கானார் வேலை நீர் படைத்து அடைத்து அதிர்கடன் அதிர்கிடந்து முன்கடைந்து நின்றனக்கு முன்கடைந்த நின்றனக்கு. இப்பொழுது ஆசிரியர்களை அடையிறதுக்காக படைத்து அடைத்து அதிர்கடைந்து அதிர்கிடந்து முன்கடைந்து ஒரு சமுத்திரத்தை சமுத்திரத்தை சிட்டி பண்ணார். சிருஷ்டி பண்ண சமுத்திரத்தை நீரே ராமாவதாரத்துல அடைச்சேர், அதுலயே கஷீராசியில சயனிச்சின் தந்தேர், அதையே சமுத்திர மதனம் கடைஞ்சேர், இவ்வளவும் பண்ணிர நிந்தனுக்கு அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே. அப்படி உன்னிடத்துல சரணாகதி பண்ண எனக்கு அஞ்சல் அப்படின்னு சொல்லணுமே பிரார்த்திச்சார் திருமணி சிவரன். அதுதான் அதிகார கிருத்தியம் அப்படின்னு காமிச்சார். அதுக்கு மேல சம சம சரண்ய கிருத்தியம், இப்படி அதிகாரி யார் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணானோ அந்த அதிகாரிக்கு அவன் விஷயத்த சரண்யன் பண்ணது என்னன்னா, தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி. தமர்கள் கூட்ட வல்வினையை, தமர்கள் கூட்டத்தினுடையதான ஆசிரியருடைய வல்வினைகள் மிக பெரியதான வினைகளை நாசம் செய்யும் சரி இப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவன். அகந்தவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இப்படி அவன் மோக்ஷயிஷ்யாமின்னு பண்ணிட்டான்னா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, உத்தரகிரத்தியத்துல அன்னையா எனக்கு சர்வ பந்துவா எம்பெருமான் நினைச்சு சந்தோஷமா இருக்க போறான். அன்னையா ஹி அத்தனா ஹி ஆலமெம் விரானமாய் ஒவ்வொதா பல்விறப்பில் பொழிந்த நம்மையாட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் பொருந்துனம் முன்மேவினார் எத்தனார் இடர்கடல் கிடந்த ஏழு நெஞ்சமே. திருச்சிந்தபுரத்துல திருமணிபுரான் காமிச்சு அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்த ஒவ்வாத பல்பிறவு ஒழிந்த நம்மை ஆட்கொள்வான். எத்தனையோ பிறவிகள்ல பிறந்த நம்ம சர்வேஸ்வரன் வந்து ஆட்சியதான் நமக்கு வந்து அனுகிரகம் அண்ணான். அதனால நமக்கு சர்வவித பந்துவா இருக்கான்னு நினைச்சிட்டு இவன் கவலையத்து இருக்கணும். அதுதான் மாசத்தகாங்கிற உத்தரகிருத்தியார்த்தம். இதான் நாசியா மேல சொன்னா சிற்றஞ்சிறகாலே வந்தும்னை சேவித்து உன் பற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தனி இனி ஒற்றை வளங்களை கொள்ளாமல் போகாது இத்தனை பிறகொள்வான் அன்னகான் கோவிந்தா எத்தனைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோ உனக்கே நாமா செய்வோம் மற்றனங்காமங்கள் மாற்று அப்படிங்கிறதுதான் மாசுச்சகாங்கிற சப்தார்த்தம் அப்படின்னு. இப்படி இந்த மூணாவது ரகசியமான திருமந்திரத்துல அதிகாரி கிருத்தியம் சரண்ய கிருத்தியம் கிருத்த உத்தர கிருத்தியம்னு மூணு கிருத்தியத்தை காமிச்சிருக்கோம். அப்ப முதல் ரகசியத்துல திருமந்திரத்துல சொரூப சமர்ப்பணம் வர சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் மூணு காமிச்சா. ரெண்டாவதுல உபாய விசேஷம் புருஷார்த்த விசேஷம் விரோதி விசேஷம் விரோதி நிவர்த்தி விசேஷம் மூணு விஷயத்த ரெண்டாவது ரகசியத்தை காமிச்சார். மூணாவது ரகசியத்துல உபாய கிருத மூணாவது இதுல வந்து இந்த கருத்துவம் அதிகாரி கிருத்தியம் சரண்ய கிருத்தியம் உத்தர கிருத்தியம் அப்படின்னு மூணு விஷயங்களை காமிச்சார். அதுக்கு உப்போத்பலகமா இருக்கக்கூடிய ஆழ்வாரோட எதிர்த்திகளை காமிச்சு இந்த ரகசிய நம்மனை தங்குற இந்த ரகசிய கிரந்தத்தை சுவாமி முடிச்சு வைக்கிறார். நாளைக்கு அடுத்த ரகசியம் அடுத்த ரகசியம் தத்துவ மாத்திரைங்கிற ரகசியம் அது அடுத்த வாரம் பார்க்கும். கவிதா ஹரிசம்ஹாய கல்யாண குணகாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.